ஒரு சில பேருக்கு தூக்கம்ன்றது ரொம்ப பிடிக்கும். அதுவும் மதிய டைம்ல தான் நிறைய பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குட்டி தூக்கம் போடுவாங்க, அப்படியே சும்மா கண்ணெல்லாம் சுழட்டிட்டு தூங்குவாங்களே. இந்த மாதிரி தூங்குறது அரை மணி நேரம்னா பரவாயில்ல, ஆனா அதுவே 40 நிமிஷத்துக்கு மேல இருந்ததுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகுன்றதுதான் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. நம்ம எனக்காவது ரொம்ப வேலை செஞ்சுட்டோம்னா நம்ம உடல் சோர்வடைஞ்சிரும். அப்ப என்ன தோணும்? ஒரு குட்டி தூக்கம் போட்டா போதும் அப்படின்னு தோணும். அந்த குட்டி தூக்கம் நம்ம உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும், அதோட நம்ம மனசுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஒரு சில பெண்கள் மதிய டைம்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் தூங்குறத ஒரு பழக்கமாவே கொண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தினமும் 40 நிமிஷத்துக்கு மேல தூங்குறதுனால சர்க்கரை வியாதி வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த தூக்கத்தை பேஸ் பண்ணி ஒரு ஆய்வு நடத்திருக்காங்க. அதுல 3 லட்சம் பேரை ஈடுபடுத்திருக்காங்க. அந்த 3 லட்சம் பேர்ல பாதி பேர 45 நிமிஷத்துக்கு கீழேயும் இன்னும் பாதி பேர 1 மணி நேரத்துக்கு மேலயும் தூங்க வச்சிருக்காங்க. இதுல 1 மணி நேரத்துக்கு மேல தூங்கினவங்களுக்கு ஒபிசிட்டி, டயபெட்டிஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சர்க்கரை வியாதி பல நோய்களுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அதாவது கண் பார்வை குறைபாடு, நரம்பு கோளாறு, சிறுநீரக செயலிழப்பு, அப்புறம் இதய நோயின்னு பல வியாதிகள் சர்க்கரை வியாதியால உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த சக்கர வியாதி மத்திய டைம்ல தூங்குற எல்லாருக்குமே வரும்ன்றது அர்த்தம் கிடையாது. நம்மளோட உடல் பருமன், உணவு பழக்கம் தான் சக்கர வியாதி வரதுக்கான காரணமா இருக்கு. ஆனா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய டைம்ல தூங்குறதுனால அவங்களோட நினைவாற்றல் அதிகரிக்கும்னு ஆய்வுல சொல்லியிருக்காங்க.